செல்லம் எச்சினுக்கு என் அம்மு குட்டி, என் பொம்மு குட்டி, என் புச்சு குட்டி, என் பூனை குட்டி. அரு மியாவ் மியாவ், ஏ மியாவ் மியாவ். செல்லம் செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாதுமாகி என் உள் நின்றாயடியே. செல்லம் செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாதுமாகி என் உள் நின்றாயடியே. என் கையில் நான் குழந்தையடி, என் கையில் நீ குழந்தையடி, ஒரு வார்த்தை சொன்னாலடி நான் தாவி கட்டிக்கொள்வோம். செல்லம் செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாதுமாகி என் உள் நின்றாயடியே. சுந்தரி உன்னை தூங்க வைப்பேன், உதட்டால் உதட்டை துடைத்திடுவே. நட்சத்திரங்கள் எல்லாமே அச்சத தூவி வாட்டிடுமே, அதுதான் என்றே காத்திருப்பேன். நீ என்பதும் அடி நான் என்பதும் இன்று நாமாகி போகின்ற நேரம். தர்ஷினி தர் தர் தாதிய தர்ஷினி, தர் தர் தர் தர் தர்ஷினி, தர் தர் தீயா தர்ஷினி. செல்லம செல்லம் என்றாயடியே, செல்லம செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாதுமாயி யாதுமாயி என் உள் நின்றாயடியே. எல்லாம் படம் பிடிக்க கிளியே உன்னை கை பிடிப்பேன். நட்சத்திரங்கள் வழியாக உன்னுடன் நானும் பேசிடவே, வானாகினாய் காற்று வெளியாகினாய், எந்த பூனாகி உயிரானாய் பெண்ணே. தர் தர் தர் தர் தர்ஷினி, தர் தர் தாதிய தர்ஷினி, தர் தர் தர் தர் தர்ஷினி, தர் தர் தீயா தர்ஷினி.